பிராணநாதன் சிவன் விஸ்வநாதன் ஜகம் யாவும் ஆடும் சதானந்த வேதன். எழும் பூதமைந்தாய் எழும் நாகநாதன் சிவன் சங்கரன் சம்பு பாதம் பணிந்தே. சிரம் கட்கமாலை உடல் நாகமாலை புனைந்தே விளங்கும் மகாதேவ காலன். தலை மீது கங்கை பொழிந்தே கிடந்தோன் சிவன் சங்கரன் சம்பு பாதம் பணிந்தே. பெரும் மண்டலம் ஆளும் ஆனந்தநாதன் திருச்சாம்பல் அணிவோன் மகிழ்வை அளிப்போ. மனம் மோகம் நீக்கும் சிவேசன் பிரதானன் சிவன் சங்கரன் சம்பு பாதம் பணிந்தே. மரம் கீழ் அமர்வான் மகாஹாசநாதன் பெரும் பாவனாசன் சதா சுடரும் ஈசன். கிரீசன் கணேசன் சுரேசன் மகேசன் சிவன் சங்கரன் சம்பு பாதம் பணிந்தே. உமாதேவியை உடலில் இடமாய் அமைத்தோன் மகாயோகநாதன் மாமலைவாசன். மறை நான்கும் புகழும் வேதாவிலாசன் சிவன் சங்கரன் சம்பு பாதம் பணிந்தே. கபாலம் திரிசூலம் கரத்தில் பிடித்தோன் மலர் தாமரை தாளில் அருளை வடிப்போ. விடை நந்தி ஏறும் இறைவன் முதல்வன் சிவன் சங்கரன் சம்பு பாதம் பணிந்தே. சரத்கால நிலவை தரித்தோன் சிறந்தோன் திரு கண்கள் மூன்றால் அருள் காட்டும் தூயோன். தனத்தை படைத்தோனின் மித்ரன் விசித்ரன் சிவன் சங்கரன் சம்பு பாதம் பணிந்தே. உளம் வாழும் ஈசன் ஹரன் நாகஹாரன் மறை போற்றும் நாதன் மாறாத நேசன். மயானத்திடல் எங்கும் திரிகின்ற ஈசன் சிவன் சங்கரன் சம்பு பாதம் பணிந்தே. தினம் காலை வேளை சிவன் சூலபாணி புகழ் பாடும் இந்த துதி தன்னை பாடும். எவர்க்கும் குலம் வாழும் செல்வம் செழிக்கும் யாவும் தழைக்கும் சிவமுக்தி சேரும்.